శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిసత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయ దేవ్య పరమ వ్యోమ భాస్కర శ్రీశైల వంశాత్మ పితామహస్య శ్రీమాతసూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురు వర్గమీడే శ్రీమచ్చీశీల వంశ్యాదనఖ గురుమణే నీలమేఖాఖ్యదూరే తాతాత్రియాదవా యుగం సాంగ విజ్ఞాన పూర్ణం శ్రీవాసాత్తాతూరే నజపేతు సహజాదాత్త మంత్ర ప్రధానం శ్రీమన్నారాయణాఖ్యం శతముఖ కులజం భావయేయాయజూకం. పూజం పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేత సాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశీల పూర్ణాయ నమో నమస్తాత్. భరతాయ పరన్నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజాం యదుపజ్ఞమశేషత పృథివ్యాం ప్రతితో రాఘవ పాదుకా ప్రభావః. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆర్ష్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేన్మునిసింహస్య కవితా వనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనయాతి పరాంగతిం. యపిబన్ సతతం రామచరితామృత సాగరం మతృప్తస్థం మణిం వందే ప్రాచేత సమకల్మషం. గోష్పదీకృతమారాశిం అశకీకృతరాక్షసం రపాయణ మహాబాలారత్నం వందే నిరాత్మజం. అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం. మనోజవం మారుతితుల్యవేకం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వారయూతముఖ్యం. శ్రీరాహమదూతం శిరసా నమామి భుజంఖ్యదంతో సలిలం సలిలం. యశోకవహ్నిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ సదాహలంకాం నమామి తం ప్రాంజలిరాంజనేయం. ఆంజనేయమతి పాటలానందం కాంచనాద్రి కపనీయ విగ్రహం పారిజాత తరుమూలమాసనం భావజామి పవమానందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతున్నవతరాక్షసాంతకం. వేద వేద్యే పరేపుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసి సాక్షాత్ రామాయణాత్మనం. తదుపగత సమాస సంధియోగం సమ మధురోపనతార్థ వాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్తవసన్నిరామయత్వం. శ్రీరాఘవం దశరథాత్మజమ ప్రమేయం సీతాపతిం రఘుకూలాన్వయరత్నదీపం. ఆజానుబాహుమ అరవిందరాయదాక్షం రామ్ నిశ్చు వినాశకలం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సత్యతం అగ్రే వాజేతి ప్రపంచన సుత తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం. రామం భజే శ్యామళం. శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్సమేత శ్రీ రఘునందన పరబ్రహ్మణే నమః. తథాగతాంతాం వ్యథితామనిందితాం వ్యతీతహర్షాం పరిదీనమానసాం శుభాం నిమిత్తాని శుభాని భేజిరే నరం శ్రియా జ్యుష్టమివోపసేవినః. శుభాం నిమిత్తాని శుభాని భేజిరే. శుభ సీతా పిరాటి అవళే శుభమానవ అవళై శుభమాన నిమిత్తங்கள் ஒரு நல்ல நட்சத்திரங்கள்லாம் வந்து அடைந்தன என்று சொல்கின்றார் வால்மீகி. அவளுடைய கண்ணு துடிச்சுதான், இடது கண் துடிச்சது. பிராஸ்பந்தைக்கம் நயனம் சுகேஷ்யாமீனாகதம் பத்மமிபாபிதாம்ரம். ஆண்களுக்கு இடது கண் துடிச்சாக்க விபரீதம், பெண்களுக்கு இடதுகண் துடிச்சாக்க நல்லது நடக்குமா? இவருடைய கண்ணு துடிக்கிறது, சரி ஏதோ நல்லது நடக்க போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். தோல் தானாவே துடிக்கிறதா, நல்லது நடக்க போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். நல்ல குளிர்ந்த காத்து வீசறது, அது தவிர இல்லாத எத்தனையோ நல்ல சகுனங்கள்லாம் இருந்தது. இந்த சகுனங்கள்லாம் பார்த்த உடனே அவ மனசுக்கு ஒரு தேத்தரவு ஏற்பட்டது. வர்ஷேண பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ, வர்ஷேண பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ. இது பெரிய ஒரு திருஷ்டாந்தம். பயிர் வைக்கிறவளுக்கு, கிராமத்துல இருக்கிறவளுக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். ஒரு காலத்துல பயிர் நல்லா வந்துடும் நினைச்சுண்டு, மழை பெய்யும் நினைச்சுண்டு இருக்கிற ஜலத்தை கொண்டு பயிர் எல்லாம் வச்சுடுவா. வச்ச பிற்பாடு ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கலாம், 5 நாள் வரைக்கும் தண்ணி போயிடும். தண்ணி போயிடுத்துனாக்கா ஜலம் இல்லாத பயிரெல்லாம் அப்படியே கருக ஆரம்பிக்குமா. இந்த கருக ஆரம்பிக்கச்ச என்னைக்கு மழை பெய்ய போறது, என்னைக்கு மழை பெய்ய போறதுன்னு எல்லாரும் கஷ்டப்படுவா. இவா கஷ்டப்படுறது இருக்கட்டும், அந்த பயிரே கஷ்டப்படுமா. அந்த பயிரே கஷ்டப்படுறது, திடீர்னு ஒரு மழை பெஞ்சதுன்னாக்கா அந்த பயிருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ, அந்த செடிக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ, அவ்வளவு சந்தோஷமா சீதா பிராட்டிக்கு. வாத்தப க்ளந்தமேவ பிரணஷ்டம் வர்ஷேண பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ. ஓ, இது மொத்தத்தையும் மேல இருந்துட்டு ஹனுமான் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அவருக்கு நிச்சயம் ஏற்பட்டு போச்சு, இது சீதா பிராட்டி தான் என்பது. இவளோட பேசணும். திடுதுப்புனு அவ்வளவு பெரிய சரீரத்தோட கூட பெரிய குரங்கா எதிர நின்றாக்கா, ஏற்கனவே பயந்து கிடக்கிறா, தன்னை பார்த்துட்டு பயந்து எவ்வளவு பயப்படுவாளோன்னு ஒரு எண்ணம். அபேட்சமான தேவியும் தேவதாம் இவனந்தனே தோ பகுவிதாம் சிந்தாம் சிந்தையா மாதவானரா. பகுவிதாம் சிந்தாம், பல பிரகாரமான சிந்தனை. ராமரிடத்துல நாம நேர போகல, நாம குரங்கா ரூபம் எடுத்துட்டு போல, ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு ராமரிடத்துல போனோம். அதே மாதிரி சீதா பிராட்டி இடத்துலயும் நாம ஒரு பிக்ஷு ரூபத்துல போறதா, ஒரு குரங்கா போறதா, இல்ல ஒரு குரங்காவே போயிட்டு குரங்கு பாஷையில பேசுறதா, இல்ல நல்ல சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசுறதா, ஒரு மனுஷெல்லாம் பேசுற பாஷையில பேசுறதா, இல்ல நாம இறங்கினா என்ன நினைச்சுப்பா என்னன்றது தெரியலையே. இப்படி பல பிரகாரமா இது திக்ஷு சர்வாசு மார்க்கந்தே சேயம் ஆசாதிதாமயா. எல்லா திக்கிலையும் தேடிண்டு இருந்த அந்த சீதா பிராட்டி, இப்ப நான் அந்த சீதா பிராட்டிய நான் இப்ப பார்த்துட்டேன். அப்போ சரி, இவ்வளவு ராமர் என்ன சொன்னார், பாத்துட்டுவான்னு சொன்னார், எங்க சீதா பிராட்டி இருக்கான்னு பாத்துட்டுவான்னு சொன்னார். நான் பார்த்தா போச்சு, இப்ப போய் நான் சொல்லிட்டு நேரம் போய் சொல்லிட்டு வந்துடலாமோ இல்லையோ. நான் லங்கையில உட்காந்துட்டு இருக்கேன், அசோகவனத்தின் கீழே உட்காந்துட்டு இருக்கா, ராட்சசிகள் எல்லாம் மிரட்டின் இருக்கா சீதா பிராட்டிய. நான் சீதா பிராட்டிய பாத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிருக்கலாம். இப்படி சொன்னாக்க ஒரு தூதுவனுக்கு உண்டான ஒரு கடமையை நான் செய்தவனாக ஆக மாட்டேன். நான் போய் ராமரிடத்துல சொல்லி ராமர் அதுக்கப்புறமா தீர்மானம் பண்ணி இங்க ராவண வதம் பண்ற வரைக்கும் சீதா பிராட்டி தன்னுடைய உயிரை வச்சுருக்கணும். நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு க்ஷணத்திலயும் பிராணனை விட்டுள்ளான் பிராணனை விட்டுள்ளான்னு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா, இந்த ராட்சசிகள் நடுவில் இருந்துட்டு இருக்கா. இது இவளிடத்துல ஒரு வார்த்தை சொல்லாமல், ராமதூதனாக நான் வந்திருக்கேன்ற வார்த்தையை சொல்லாமல் நேர கணக்கு நான் பற்று போயிட்டேன்னாக்க, என்னதான் ராவணன் பெரிய ராமர் பெரிய பலத்தோட வந்து லங்கைய அழிச்சா கூட, சீதா பிராட்டி இல்லாத போயிட்டாள்னாக்கா அது மொத்தம் வீணா போகும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 100 யோஜனை தூரம் இந்த சமுத்திரத்தை தாண்டி வந்ததும் வீணா போயிடும். ஆகையால இவளிடத்துல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனோம். గతేహి మయి తత్రేయం రాజపుత్రీ యశస్విని అనాశ్వాస్య గమిష్యామి దోషవద్గమనం భవేత్. యది హ్యహం సంసీతాం సతీ మేనాం శోకోపహత చేతనాం. గతేహి మయి తత్రేయం రాజపుత్రీ యశస్విని పరిత్రాణమపశ్యంతి జానకీ జీవితం త్యజేత్. జానకి జీవితం తెలియ జీవిత ప్రాణమే ఒట్టడు విడు. అప్ప నా ఆశ్వాసం పడుతుంటూ నా పోయి రావణ కూటం వరైన చల్లణం, ఇలా ఇవిడియే తూకిం పోయిడ్లామా, అంక రావణం తూకిం పోనా మరి నామ్లే ఆక్సిడెంట్ పోయిడ్లామా, ఎన్నోడ వందరుణ్ణి ముదుగులు ఏరికో నా వంద ఉన్న కొండ ఉట్టోరేని చల్లలామా, ఎన్నా చల్లది ఇదెల్లాం పన్నాద కనుక పోయిటన్నాక నా ఇవ్వ దూరం వందది మొత్తం వీణా పోయడం అహియల ఏదైనా ఒక ఆశ్వాసనం పన్నను. ఇది కొరంగా పోరదా, కొరంగు భాషల పేసరదా, వేరే ఏదైనా రూపత ఎత్తుంటే అవుల పేసరదా, ఎంత భాషల ఎప్పుడీ పేసరదు. ఇది పత్తియే ఒరే యోచన పన్నేరా యోచన. ఉడనే ఏషదోషో మహాన్ హీ స్యాన్ మమ సీతాభిభాషణే ప్రాణత్యాగశ్చ వైదేహ్య భవేత్ అనభిభాషణే. విన్నా నా సీతయోడ పేసినన్నాళ్ళం కష్టం, పేసలేనాలం కష్టం. పేసినన్నాక ఇంత రాక్షసిగళ్ళం పాతనిరుకా, ఇంత రాక్షసిగళ్ళం పోయి ఏదైనా కలహం పండిట్టు సీతకి ఒక ఆపత్తు ఉండి పండి వాడోన్ను ఒక భయమారుందండి. పేసాద పోయిటన్నాక సీత ప్రాణం మార్చుంటాళ్ళనా என்ன பண்றதுன்றது భయమా இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இது கொஞ்ச நாள் யோசனை பண்றதுக்கேரா, சரி நான் ஒன்னு பண்றேன், ராமனுடைய விருத்தாந்தத்தை நான் அந்த மரத்து மேல இருந்துட்டே சொல்றேன். இதுக்கு நான் இதை பத்தி கொஞ்சம் உறக்க கேட்கற மாதிரி சீதா ஒரு எல்லாரும் மனுஷ பாஷையில மனுஷாலாம் எப்படி எந்த பாஷையில பேசுதுன்னா மனுஷாளுக்கு புரியவும் அந்த பாஷையில நான் பேசுறேன். நான் இத கேட்டு இதுக்கு இதனுடைய ரியாக்ஷன் சீதா பிராட்டிக்கு எப்படி இருக்குன்றத பாக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீழே இறங்கி நேர அவனோட சீதா பிராட்டியோட பேசறதா பேச வேணாமான்றத அப்புறம் தீர்மானம் பண்ணலாம்னு ஹனுமான் நினைச்சுட்டேரா. அதுக்காக அவர் சொன்னாராம், மேலேருந்து சிம்சிபா விரட்சத்து மேலேயே இருந்துட்டு சீதா பிராட்டி காதுல விழற மாதிரி சொல்றார். ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சரமா ஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி கோணாம் மகாயசாஹ తస్య పుత్రః ప్రియో జ్యేష్ఠః తారాధిప నిభాననః రామో నామ విశేషజ్ఞః శ్రేష్ఠః సర్వధనుష్మతాం రక్షితః స్వస్య వృత్తస్య స్వజన్మస్యాపి రక్షితః రక్షితః జీవలోకస్య ధర్మస్య చ పరంతపః. దశరథ చక్రవర్తి ఉత్తరిందే రథకుంజర వాజిమాను நான்கு விதை படை நான்கு விதமான படைகளோடு கூட இருந்தவர் தசரத சக்கரவர்த்தின்னு தசரத சக்கரவர்த்தி பேரை சொல்லி ஆரம்பிச்சாராம். அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஜேஷ்ட புத்திரர் ராமன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை மாதிரி தர்மாத்மா யாரும் கிடையாது, லோகம் மொத்தமே அவரை தான் ஆசிரியத்து இருந்துருக்கு. அப்பேற்பட்ட தர்மாத்மாவாக இருந்தார். அந்த தர்மாத்மாவாக இருந்துருக்கிற ராமன் ஒரு சத்திய பரிபாலனம் பண்றதுக்காக தகப்பனாருடைய வார்த்தை பொய்யாக ஆகக்கூடாதுன்றதுக்காக காட்டுக்கு வந்த அந்த ராமர் சித்திரக்கூட்டத்துல ரொம்ப நாள் ராமரும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியுமா இருந்தா, அப்ப பரதன் வந்து மீண்டும் நீ ராஜ்யபாரத்தை நீர் ஏத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா கூட அந்த பிரார்த்தனையை ஏத்துக்காமல் தன்னுடைய வார்த்தையில தான் நிலைப்பேன்னு சொல்லி சத்திய பிரதிஜராக 14 வருஷம் காட்டிலேயே இருப்பேன்னு இருந்தவர். அப்ப ஏற்பட்ட ராமர் ஜனஸ்தானத்துல இருக்க வச்சு 14,000 ராட்சசர்களையும் தான் ஒருவனாகவே இருந்து ஒரு முகூர்த்த காலத்துல அழித்தவர், அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடையவர். அந்த ராமரை வஞ்சனை பண்ணி அவருடைய மனைவியா சீதா பிராட்டியா ராவணன் அபகரிச்சுட்டு வந்துட்டான் என்று சொல்றாராம். இப்படி சொல்லி நான் என்ன பண்ண, திக்ஷு சர்வாசு தாம் தேவியும் விஜன்வந்த சஹசிரசாம். ராமர் அந்த சீதா பிராட்டிய தேடிண்டு எல்லா இடத்துலயும் வந்து கடைசியில ராவனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. அந்த நட்புக்காக வாலிவதம் பண்ணார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார், எல்லா வானரங்களும் எல்லா திக்குகளிலையும் அந்த சீதா பிராட்டிய தேடிந்திருக்கு. நானும் தென் திசையை நோக்கி தேடிண்டு சீதா பிராட்டிய தேடிண்டு வரத்துக்காக அனுப்பிக்கப்பட்டவனாக இருந்திருக்கேன். நானும் அந்த சீதா பிராட்டிய தேடிண்டு 100 யோஜன தூரத்துக்கு சமுத்திரத்தை தாண்டி நான் இங்க வந்திருக்கேன். தஸ்யா ஹேதோர் விசாலாட்சியாக சமுத்திரம் வேகவான் புலதாக யதா ரூபாம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மவதீஞ்சதாம் அஸ்ரௌஷம் ராகவஸ்யாஹம் சேய மாதாதிதா மயா. இப்ப நான் அந்த சீதா பிராட்டிய பார்த்துட்டணும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு வாய்மூண்டு இருந்தாராம். இதுக்கு சீதா பிராட்டியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, இதை கேட்டுட்டு அதுக்கு என்ன விதமான உணர்ச்சியை அவள் வெளிப்படுத்துறான்னு பாக்கணும்னு வாய்மூண்டு இருந்தாராம். சீதா பிராட்டி தலைய நிமிந்து மேல பாக்குறாளாம். மேல பார்த்தா ஜானகி சாபி தச்சுத்வா விஸ்மயம் பரமம் கதா ததசா வக்ர கேசாந்தா சுகேசி கேசசம்ருதம் உன்னம்ய வதனம் பீருஹு சிம்சபாமன்வவைக்ஷத. இங்கும் மேலேந்து ஒரு குரல் வருது, அது என்ன குரல்னு தெரியலையே, எங்கேந்து வருதுன்னுட்டு அப்படி கழுத்தை நல்லா திருப்பி அந்த முடியெல்லாம் கண்ணுண்டிருக்கு, அந்த கேசங்கள்லாம் அனண்ட தள்ளிட்டு அப்படி பாக்குறாளாம். அந்த தன்னுடைய தாமரப்பூ போன்ற திருக்கண்களால மேல பாக்குறாளாம். மேல மேல பாக்குறா, கீழ பாக்குறா, இப்படி பாக்குறா, அப்படி பாக்குறா, அது எங்க இருக்குன்னு குரங்கு போய் மறைஞ்சிருக்கு. ஆகையில எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு பாக்குறா. அப்புறம் கடைசியில பார்த்து விடுறா. சாச திருஷ்டுவா ஹரிஸ்ரேஷ்டம் வினீதவதவஸ்திதம் மைதிலி சிந்தையா மாச விஸ்மயம் பரமங்கதா. இப்படி ராமனுடைய விற்த்தாந்தத்தை சொன்னது யாரா இருக்கும் யாரா இருக்கும்னு பார்க்கச்சே ரொம்ப பவ்யமா அப்படியே வாயெல்லாம் பொத்துண்டு ஒரு குரங்கு அந்த சிம்சபா விருட்சத்து மேல இருந்துதான். வேற ஒரு பட்சி இல்ல, ஒரு பிராணி இல்ல அந்த இடத்துல. இத்தனை ராட்சசிகள் மொத்த பேரும் மிரட்டிட்டு படுத்துன்னு தூங்கி போட்டா பிம்மாலவாள வந்தாக்கா தூக்கம் வந்துடும் அவளுக்கெல்லாம். இவ்வளவு மிரட்டுற வரைக்கும் மிரட்டிட்டு மொத்தம் தூங்கிட்டு இப்ப யாரும் இந்த வார்த்தையை பேசல, இந்த குரங்குதான் இது வார்த்தையை பேசிருக்கணும்னு தெரிஞ்சுட்டோம். அவளுக்கு ஒரே ஆச்சரியமா, இது என்னது, இது ஒரு குரங்கு போய் இப்படி வார்த்தை பேசுறது என்பதாக. சாததிருஷ்டா ஹரிவரம் விநீதவதுபாங்கதம் மைதிலி சிந்தயாமாத ஸ்வப்னோயமிதி பாமினி. இப்போ கிடுகிடுகிடுன்னு ஹனுமார் இறங்கி வந்துட்டேரா. இது இந்த சமயம்தான் அவர் பார்த்துட்டு இருந்துருக்கு. இந்த குரங்க பாக்குறமே இது நமக்கு இது சொப்பனமா நிஜமான்னு கிள்ளி பாத்துக்கிறாளாம். கிள்ளி பார்த்துட்டா வலிக்கிறது, ஆகையால இது சொப்பனம் இல்லைன்னு தெரியுது. சொப்பனமா கணக்கு இருந்ததுன்னா குரங்க சொப்பனத்துல பார்த்தோம்னாக்கா நல்லது இல்ல, அது அபசக்கணம். அது இது என்ன நல்லதாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிந்திய வாசா ப்ருவதி தமேவ தஸ்யானுரூபம் ச கதா ததார்த்தம் ஏவம் ப்ரபஷ்யாமி ததா ஸ்ருணோமி. ராமா ராமா ராமான்னு நான் எப்ப பார்த்தாலும் ராமனையே நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நான் பேசுற பேச்சு மொத்தம் ராமனை பத்தி இருந்திருக்கு. இப்படி அந்த ராவண பத்தியே நினைச்சிட்டு இருக்கச்சு அந்த ராமனுடைய வார்த்தை ஒண்ணு என் காதுல விழுந்ததுன்னாக்க இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆகையால இது வந்து உண்மையாகவே இருக்கட்டும், இந்த குரங்கு சொன்ன வார்த்தை இது கனவாக இருக்கக்கூடாது. நான் யார பிரார்த்தனை பண்ணணும், தேவதைகள்லாம் நான் பிரார்த்தனை பண்றேன், இது பேசின பேச்சு சத்தியமா இருக்கட்டும், இது கனவாக ஆகக்கூடாதுன்னு. நமோஸ்து வாசஸ்பதயே சவஜ்ரிணே ஸ்வயம் புவே சைவ ஹுதாசனாய அனேன சோக்தம் யதிதம் மமாக்ரதா வனௌகசா தச்ச ததாஸ்து நன்யதா. இந்த குரங்குனால இப்போ இவ்வளவு நாளில் பேசப்பட்டது மொத்தம் சத்தியமாக இருக்கட்டும் என்று அந்த தேவதைகள் மொத்த பேரிடத்திலையும் பிரம்மாவை பிரார்த்திச்சிருந்தா, இந்திரனை பிரார்த்திச்சிருந்தா, அக்னிய பிரார்த்திச்சிருந்தா, இப்படி எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. இப்ப ஹனுமான் கிடுகிடுன்னு இறங்கி வர அவள் எதிர விழுந்து சேவிச்சு பவ்யமா அப்படி வாய பொத்திண்டு பவ்யமா நிக்கிறான். தாம பிரவீன் மகா தேஜ ஹனுமான் மாருதாத்மஜா சிரசஞ்சலி மாதாய சீதாம் மதுரயா கீரா. ஒரு கை கூப்பிண்டு, தலைமையில கை கூப்பிண்டு சீதையின் இடத்துல விஜயாபனம் பண்ணேறான். இனிமையான குரல்ல நிதானமா பேசினேறான் ஹனுமான். காணு பத்ம பலாசாட்சி கிளிஷ்ட கௌசேய வாசினி, நீ யாருன்னு தெரியலேம்மா, நீ என்ன எதனா தேவதையா, கந்தர்வ ஸ்திரீயா, தேவதா ஸ்திரீயா, யக்ஷஸ்திரீயா, யாருன்னு தெரியலையே. இல்ல உன்னை பார்த்தா எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, ஒரு சந்திரன் சந்திரனுடைய காந்தியை இழந்து மேலேந்து கீழே விழுந்துட்டா மாதிரி இருந்துட்டு இருக்கு, அப்படி நீ இருந்துட்டு இருக்க. இல்ல நீ ருத்ரன் மருத்துக்கள் எல்லாம் சொல்ற அந்த மாதிரி, அதுல யாரானா நீ யாரானா இருந்துட்டு இருக்க. இல்ல உன்னுடைய உன்னை பார்த்தா நீ அவ்வளவு தேஜஸோட இருந்துட்டு இருக்க, நீ தனியா வேற இங்க இருந்துட்டு இருக்க. உன்னுடைய கணவனிடத்துல ஏதானா கோவிச்சுண்டு நீ இங்க வந்துட்டியா, இல்ல ஏதானா தெரியாம அறியாமையினால அங்கிருந்து இங்க வந்துட்டியா, என்னன்னு தெரியலையே. உன்னை பார்த்தா நீ இப்படி எல்லாம் கோவிச்சுண்டு எல்லாம் வந்திருக்க மாதிரி தெரியல. உன்னுடைய அப்பா யாரு, அம்மா யாரு, உன்னுடைய கணவன் யாரு, உனக்கு யாரான சகோதரன் இருக்கான்னா அது யாரு தெரியலையே. இல்ல இங்க இருக்காளா, இல்ல வேற லோகத்துல இருந்துட்டு இருக்காளா. உன்னை பார்த்தா உன்னுடைய லட்சணங்கள், சாமுத்திரிகா லட்சணத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா நீ ஒரு ராஜபுத்திரியாட்டம் தெரியறது. கேட்டா ஒரு விதத்துல பார்த்தோம்னாக்கா நத்வான் தேவி மகம்மன்னே ராஜா சம்ஜாவதாரணாது ரோதநாத அதினிஸ்வாசாது பூமி சம்ஸ்பர்ஷனாதபி வியஞ்சனானி ஹிதே ஜானே லக்ஷணா நிஜலக்ஷயே மகிஷி பூமிபாலஸ்ய ராஜகன்யா சமே மதா. நீ தேவலோகத்திலேருந்து வந்தவளா தோணல, ஆனா அதே சமயத்துல ஒரு லோக பாலகனாக இருந்திருக்க, லோகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிற ஒரு ராஜாவுடைய மனைவியாக தான் எனக்கு தோன்றது. உன்னுடைய லட்சணங்கள்லாம் பார்த்தா இந்த பூமி மொத்தம் நாங்க தேடின் இருக்கிற சீதா பிராட்டியாக இருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் தோன்றது. ராவணேன ஜனஸ்தானாதி பலாத் பிரமதிதா யதி சீதா தமசி பத்ரம் தே தன்மமா சக்ஷ பிருச்சதா. நீ அந்த சீதா பிராட்டி தானா, தயவு செஞ்சு நீ யாருன்னு எனக்கு சொல்றியா என்று கேக்குற. கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்றா, ஆமா நான் அந்த சீதை தான், நான் ஜனக மகாராஜா உன்னுடைய. நீ யார் அப்பா யார் அம்மா, உனக்கு யார் பிராத்தா யார் கணவன் கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். எங்க அப்பா சாதாரணமானவர் இல்ல, தன்னை முதல்ல சொல்லிக்கிச்சே தான் யாருன்றத சொல்லிக்கிச்சேயே பாக்குற. நுஷா தசரதியாகம் சத்ரு சைன்ய பிரணாசினஹா, தான் ராமருடைய மனைவின்றத சொல்லிக்கலாம், ஜனக மகாராஜாவுடைய பெண்ணுன்றத சொல்லிக்கலாம், இது ரெண்டுத்தையும் சொல்லாத ஒரு நேரம் சொல்றது. ஸ்னுஷா தசரத தியாகம்னு முதல் முதல்ல தசரதருடைய நாட்டு பெண் நானு சொல்ல, இதுதான் பதிவிரதர்களுக்கு உண்டான ஒரு அடையாளம். பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா புகுந்த வீட்டினுடைய நன்மையே பார்க்கணும். அந்த புகுந்த வீட்டுக்கு எந்த விதமான இழுக்கும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். தன்னை யாருன்னு சொல்லிக்கச்சே கூட இவாத்து மாட்டு பொண்ணுன்னு தான் சொல்லிக்கணும். அத்தைதான் இவள் சொல்றாளா, யாராத்து நாட்டு பெண் நானு, தசரத சக்கரவர்த்தியினுடைய மருமகள் நானு, ஸ்னுஷா தசரதஸ்யாஹம். அதுக்கப்புறம்தான் சொல்லுகிறேன் பார்யா ராமஸ்ய, ராமனுடைய மனைவி என்பதை சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்ததுதான் சொல்ற தன்னுடைய அம்மா ஜனக மகாராஜாவுடைய அப்பா, தன்னுடைய அப்பா ஜனக மகாராஜன். இப்போ தன்னுடைய விருத்தாந்தம் மொத்தத்தையும் சொல்ற, மிதிலாபட்டினத்துல கல்யாணம் பண்ணிட்டு ராமனோட கூட அயோத்தியில ரொம்ப சந்தோஷமாக 12 வருஷ காலம் நான் இருந்தேன் நானு, அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாம் கை கை வரன் கேட்டது, ராமர் காட்டுக்கு போனது, காட்டுல சித்திரக்கூட்டத்துல இருந்தது, அப்புறம் ஒவ்வொரு ஆசிரமும் ஆசிரமமா போனது, பஞ்சவட்டியில இருந்தது, ஜனஸ்தானத்துல ராவண கரண் முதலிய 14,000 ராட்சதர்களை பெருமாள் வதம் பண்ணது எல்லா சமாச்சாரத்தையும் சொல்ற. அப்போ சீதையினுடைய வாக்கியம் ராமர் காட்டுக்கு போன்னு, ராமர காட்டுக்கு போன்னு கைகேயி சொல்லச்சே, அதை எப்படி ஏத்துண்டேன்றத ஒரு சின்ன ஒரு அனுட்டு ஸ்லோகத்துல சொல்ற. மனசா பூர்வமாசாத்யா பிரதிகிரகீதவானு ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கைகேயி காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே வார்த்தையால வரத்துக்கு முன்ன மனசால அபியோகம் பண்ணிட்டாளாம் ராமர். மனசா பூர்வம் ஆசாத்ய வாச்சா பிரதிகிரகீதவான், அந்த வாக்குனால சொல்றதுன்றது அப்புறம் தான் சொல்றது, மனசுனால முதல்ல இது பண்ணிட்டோம். சில பேருக்கு மனசுல ஒன்னு இருக்கும், வாக்குல ஒன்னு இருந்துட்டு இருக்கும். வாக்குல வர்றது மனசுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி கிடையாது ராமருக்கு. அது மாத்திரமில்ல, ராமர் எல்லாருக்கும் கொடுப்பேரே தவிர அவருக்குன்னு ஒரு தேவைன்றது எதுவும் கிடையாது. ஆகையில யாரிடத்துல இருந்தும் அவர் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இருந்துட்டு இருக்கிறவர் ராமன் என்று சொல்ற. அவர் சத்தியத்தை தான் எப்பவும் பேசுவார், ஒரு காலத்திலையும் பொய் பேச மாட்டேர் என்றெல்லாம் ராமனை பத்தி சொல்லி சொல்ற. இந்த சீதா பிராட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்ற, இந்த ராவணனுடைய அசோக வனத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், இப்பதான் ராவணன் வந்து என்னை மிரட்டிட்டு போறான், எனக்கு ரெண்டு மாசம்தான் கெடு கொடுத்திருக்கான், தோ மாசம் தேனமே காலஹ ஜீவிதானுக்ரஹா கிருதஹம் ஊர்த்வம் த்வாப்யாந்து மாசாப்யாம் ததஸ்த்யக்ஷாமி ஜீவிதம். ரெண்டு மாசத்துக்கு ராமர் என்ன வந்து அழைச்சிட்டு போகலன்னாக்கா, ராமனும் நானும் சேராது போயிட்டுமானாக்கா, நான் பிராணனை விட்டுடுவேன். அந்த பிராணனை விடுறதுன்றது ரெண்டு விதமா இருக்கலாம். ரெண்டு மாசம் காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ராவணன் என்ன மாய்த்தாலும் மாய்க்கலாம், இல்ல நானே அவன் கையால போறத காட்டிலும் நாமனே போயிடுவோன்ட்டு போனாலும் போலாம். இது எந்த விதமா இருக்கும்னு சொல்ல தெரியாது. ரெண்டு மாசம்தான் எனக்கு ஜீவிக்காலம் என்று ராவணன் சொல்லிட்டு போயிட்டான். இதுதான் என்னுடைய வர்த்தாந்தம், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அப்போ ரொம்ப மனசு அந்த சீதா பிராட்டிக்கு ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிற சீதா பிராட்டிக்கு ஒரு பதில் சொல்றாம், அவளை தேத்தரவு சொல்ற, நல்வார்த்தை சொல்றாம். அகம் ராமஸ் சந்தேஷா தேவி தூதஸ்தவாக, நான் யார் தெரியுமா, ராமருடைய கட்டளை, ராமர் என்ன தூதுவனாக எனக்கு இருக்கார், நான் ராம தூதனாக நான் இங்க வந்திருக்கேன் உன்னிடத்துல பேசறதுக்காக, உன்னை பார்த்து நீ எங்க இருக்கேன்னு தேடிட்டு போய் அவருக்கு சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். கல்யாணி பத காத்தேயும் லௌகிகே பிரதிபாதிமா ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதாதபி. இப்படி ராமனுடைய வார்த்தை ஹனுமான் சொல்ற, சத்வான் தாசரதி ராமோ தேவி கௌசலம் அப்ரவீத், ராமர் சொன்னேர் நீ சௌக்கியமா இருக்கிய, உன்னை விசாரிச்சேன்னு சொல்ல சொல்றேர் ராமர். லக்ஷ்மணர் சொல்றார், உன்னை சேவிச்சதாக சொல்றார், தன்னுடைய பிரணாமங்களை சீதா பிராட்டிய பார்த்தையானா சொல்லுன்னு சொல்றாருன்னு இந்த அனுமார் சொன்ன வார்த்தைய சீதா பிராட்டி நினைச்சு பாக்கிறாளாம். உலகத்தார் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பா, ஏதாலும் நம்ம நல்ல எண்ணத்தோட கூட நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம வாழ்ந்து வந்தோமானால், இப்பொழுது நல்லது நடக்கலன்னா கூட நம்ம பிராணனை விடாமல் வாழ்ந்து வந்தோமானால் 100 வருஷம் ஆனாலும் நல்லது நடக்கும் என்பதாக. ஏத்தி ஜீவந்த மானந்தா நரம் வருஷ சதாதபி என்பதாக. ஆகையில பிராணன் எல்லாம் அவசரப்பட்டு விட்டுடக்கூடாது. நாம நல்ல மனசோட நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்லது நடக்கும்னு சொல்ற வார்த்தை இருக்க, அது இப்ப சத்தியமாயிடுத்து என்று சீதா பிராட்டி நினைச்சுக்கிறாளாம். நான் கணக்கு கொஞ்ச நாயம் என்ன நினைச்சிருந்த மாதிரி பிராணனை விட்டுருந்தாக்கா என்ன ஆயிட்டு இருக்கும். என்ன பாக்குறதுக்காக வந்த தூதுவனாக வந்த ஹனுமார் பாக்குறதோட போயிட்டு இருப்பாரே தவிர ராமரிடத்துல சமாச்சாரம் சொல்லிருக்க முடியாது. ராமரும் வந்து இப்படியே போயிடும், மொத்தமே நாசமா போயிட்டு இருக்கும். ஆகையால நான் பிராணனை வச்சுட்டது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னார். எதி ராமஸ்ய தூதஸ்தம் ஆகதோ பத்ரமஸ்தூதே பிரச்சாமித்வாம் ஹரிஸ்ரேஷ்ட பிரியா ராமகதா கிம்மி. நீ கணக்கு ராமருடைய தூதுவராக இருந்தாக்க உனக்கு மங்களம் ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றேன், அந்த ராமருடைய கதையை சொல்லு, ராமருடைய நிலையை சொல்லு என்று சொல்லுகிறாளாம். ராமர் எப்படி இருப்பே, ராமருடைய குணங்கள்லாம் சொல்லு, ராமர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பேர், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதாக சொல்றேன். நிச்சயமா நான் நினைக்கிறேன் இது கணக்கு சொப்பனமா இருக்கக்கூடாதுன்றது தான். இது சொப்பனமா இருந்ததுனாக்கா சொப்பனத்துல குரங்கு பார்த்தமானால் அது விபரீதம், நமக்கு நல்லது நடக்காது கெட்டதுதான் நடக்கும்ன்றது தெரியும். ஆகைய நீ குரங்கா எதிர வந்து நின்றது, நீ பேசுறதெல்லாம் சத்தியமாக இருக்கட்டும், நீ ராமனுடைய குணங்கள் எல்லாம் சொல்லு, ராமர் எப்படி இருக்கேன்னு சொல்லு என்பத சொல்லி சொல்றாளாம். அப்போ ராமர் ராமரை பத்தி சொல்லிட்டு வர, அவருடைய முதல்ல அவருடைய திருமேனி எப்படி இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறமா அவருடைய குணங்களை பத்தி சொல்ற. ஸ்ரோத்ரானுகூலைஹி வசனைஹி ததாமாம் சம்ப்ரஹர்ஷயன்னே ஆதித்யைவ தேஜஸ்வி லோககாந்தஹ சசி யதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவஹ வைஸ்ரவணோ யதா. ஆதித்யைவ தேஜஸ்வி லோககாந்தஹ சசி யதா. சூரியனை போல பிரகாசமா இருந்து இருக்கவர், சந்திரனை போல உலகில் இருக்கிறவா லோகத்துல இருக்கவா எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவராக இருந்துருக்கவர், லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரிடத்திலயும் பிரியத்தோட இருந்துருக்கிறவர், எல்லா லோகத்துக்கும் அவர் ராஜாவாக இருந்துருக்கிறவர், அவர் யாரெல்லாம் பாகுச்சாயா மவஷ்டா எஸ் லோகோ மகாத்மனா அபக்ரம்யாசிரமபதான் மிருகரூபேண ராகவும். இப்போ அவர் அவரை பத்தி சொல்லச்சு தனியா சொல்லிட்டு வர, அவருடைய ஒரு நிழல்ல ஒதுங்கினவா மொத்த பேரையும் ரக்ஷணம் பண்றவராக இருந்திருக்கிறவர், அப்பேற்பட்டவர் அவர். அந்த ராமருடைய ராமரையே வஞ்சனை பண்ணி ஒன்ன இங்க அழைச்சி வந்துட்டான், ஒன்ன தூக்கியும் வந்துட்டான். ஆகையால அந்த ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு சக்கியம் ஏற்பட்டது. அந்த சுக்ரீவ மகாராஜா தன்னுடைய பிரணாமங்களை தன்னுடைய உபசரிப்பை உன்னிடத்துல சொல்ல சொல்லி சொல்ற. உன்னையே ராமர் எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கார், லக்ஷ்மணரும் நினைச்சிட்டு இருக்கார், சுக்ரீவரும் நினைச்சிட்டு இருக்கார். சீக்கிரத்திலேயே நீ ராமரை பார்க்க போற, ராமரோட சேர போற, இதுல ஒன்னும் சந்தேகமே படவானா என்பதாக சீதா பிராட்டிக்கு சாந்த வச்சனத்தை சொல்றா ஹனுமார். ஒரு தேத்தரவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க அப்போ மறுபடியும் மறுபடியும் கேக்குற, இது என்னது அங்கேந்து வந்திருக்க, சுக்ரீவன் ஒரு குரங்கு, ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டதுன்னு சொல்றிய, குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒரு நட்பு ஏற்படுமா, வானராணாம் நராணாஞ்ச கதமாசி சமாகமஹா யானி ராமஸ்ய சின்மானி லக்ஷ்மணஸ்ய வானரன். ராமர் எப்படி இருப்பேர், லக்ஷ்மணர் எப்படி இருப்பேர், குரங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் எப்படி ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது, ஒரு நட்பு ஏற்பட்டதுன்னு எல்லாம் நான் புரிஞ்சுக்கவே முடியலையே, நீ சொல்றதெல்லாம் ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு, இது ஒன்னும் நம்புற மாதிரி தெரியலையே, மறுபடியும் நீ சொல்லுன்னு சீதா பிராட்டி ஹனுமார கேக்குறானாம். ராமர் எப்படி இருப்பேர்னு சொல்லணுமா, அவ்வளவுதான நான் சொல்றேன். ராம கமல பத்ராட்சா பூர்ணச்சந்திர நிபானனா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதா ஜனகாத்மஜே. ஹே ஜனகாத்மஜே, சீதா பிராட்டியை பார்த்து சொல்ற, ராம கமல பத்ராட்சா அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி சொல்றாரு, அவருடைய திருமேனியினுடைய அழக சொல்ற. அடுத்தது அவருடைய குணங்களை சொல்ற, பிருஹஸ்பதி சமோ புத்தியா யசசா வாசவோபமா ரட்சிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா ரட்சிதா ஸ்வஸ்ய வ்ருத்தஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபஹ. அப்படி இருந்தார். ஒரு சர்க்கம் முழுக்க ராமனுடைய குணங்களை அப்படியே சொல்றார், சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு இருக்காளாம். அந்த கேட்டு இருக்கச்சே பரமானந்தமா சீதா பிராட்டிக்கு. அப்போ சீதா பிராட்டி மனசுல சரி நன்னா இவன் சொல்றதெல்லாம் சத்தியம்தான் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு போச்சு. அதனால ஒரு பெரிய ஒரு திருப்தி ஏற்பட்டுதான், சந்தோஷம் வந்துருத்தான். அப்போ கடைசியில சொல்ற, இவ்வளவு தூரம் மொத்தத்தையும் சொல்லிட்டு உனக்கு நான் ஒன்னு கொடுக்கறேன், நான் ஒரு அடையாளம் நான் சொல்றேன் நான் என்பதாக சொல்ற. அந்த அடையாளம் நான் அங்கிருந்து இங்க வரச்சே ராமர் தன் கையில சாத்திருந்த போட்டிருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்த. நீ கணக்கு சீதா பிராட்டிய பார்த்தையானாக்க இந்த மோதிரத்தை என்னுடைய அடையாளமாக கொடுன்னு. இத்தனை குரங்குகள், எத்தனையோ குரங்குகள் எத்தனையோ இடத்துல தேடிட்டு இருக்கு. அந்த குரங்குகள் கையில எல்லாம் யார் கையிலையும் கொடுக்காத என்னிட மாத்திரம் கொடுத்த. ஏன் கொடுத்த? என்னிடத்துலதான் நம்பிக்கை. நான் போற காரியத்தை சாதிச்சுட்டு தான் வருவேன், சித்தி ஏற்படுவது நிச்சயம்ன்ற ஒரு பெரிய விசுவாசத்தினாலதான் அவர் கொடுத்த. வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவ்யங்குளீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வசி பத்ரந்தே க்ஷீண துக்க பலாஹ்யசி. சீதா பிராட்டி உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ கொஞ்சம் உன்னுடைய தாபத்தெல்லாம் குறைச்சிக்கோ. இது ராமருடைய திருநாமம் ராமான்னு குறிச்சிருக்கிற ஒரு மோதிரம் கணையாழி, இதை என்னண்ட கொடுத்தனுப்பிச்சேர். உனக்கு நான் விசுவாசம் வரணும், நான் ராமதூதன்றத்துல விசுவாசம் வரணும்ன்றதுக்காக கொடுத்தனுப்பிச்சேன், இத பார்க்கணும்னு சொல்லிச்சிருந்தானா. சீதா பிராட்டி அதை கையில எடுத்து பாக்குறாளா, இப்படி பரட்டி பரட்டி பாக்குறாத. பரட்டி பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா, ராமரே கிடைச்சிட்ட மாதிரி இருந்தா, ராமரே பக்கத்துல இருக்க மாதிரி அவன் நினைச்சிட்டாளாம். பர்த்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதாம் பவது. அந்த சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துல அந்த முகத்துல தெரியறது பிரகாசம், அவளுடைய சந்தோஷம் தெரியறது வாஸ்தவம். அதுக்கப்புறமா அவன் நினைச்சுக்கிறாளா, ராம தூதன்னு இவன் சொல்லிருக்கான். இந்த ராம தூதன்னு சொல்லிருக்கிறதுனா கட்டாயம் இவன் ராம தூதனாதாக இருக்க முடியும். சாதாரண மனுஷன் இல்ல, சாதாரணமா இருக்கிற ஒரு வெற்றியை அணைச்சு வைக்கிறான்னாக்க அந்த வெற்றியினுடைய சாமர்த்தியம் எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ராமர் தூதுவனாக அனுப்பிப்பேன். பிரேஷயிஷ்யதி துர்தர்ஷா ராமோ நஹ்யபரீட்சிதம் பராக்கிரமம் அபிஜ்ஞாய மத்தகாசம் விசேஷதா. வேற யாருண்டேன்னு சொல்லுவானா, என்னிடத்துல ஒருத்தனை தூதுவனா ஒருத்தனை அனுப்பிக்கணும்னா அவனை பத்தி மொத்தத்தையும் தெரிஞ்சின்ற பிற்பாடுதான். அவனுடைய சாமர்த்தியம், அவனுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதுதான். பராக்கிரமம், வீரியம், தேஜஸ், சமயோச்சிதமான புத்தி, இது எல்லாம் தெரிஞ்சின்றதான் அனுப்பிப்பார். அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இவர் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னாக்கா இவர் ராமதூதுவனா தான் இருக்கணும் என்று தீர்மானம் பண்ணிட்டா சீதா பிராட்டி. ஒரு விசுவாசம் ஏற்பட்டது, சந்தோஷம் ஏற்பட்டதான். இந்த ஒரே ஒரு அடையாளத்தினால சீதா பிராட்டிக்கு நம்பிக்கை வருதுன்னு தெரியல. பெரியாழ்வார் சொல்ற 10 அடையாளம் சொல்ற அனுமார் சொல்றதாக, இதுல ஒரு அடையாளம் தான் இந்த கணையாழின்றது. நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம். சீதா பிராட்டியினுடைய குழல் கற்றையினுடைய அழகு, அத மங்களாசாசனம் பண்ற சிறிய திருவடி. அவளை சேவிச்சு விண்ணப்பம் சொல்ற, செறிந்த மொழி முடி ஜனகன் சிலை எறுத்து நினை கொணர்ந்ததறிந்து அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடுதவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். ராமதூதன் என்று சொல்றதுக்கு ஒரு அடையாளம் நான் சொல்றேன். நான் என்ன தெரியுமா, ஜனக மகாராஜா செறிந்த மணிமொழி ஜனகன் சிலையிருத்து நினைக்கொணர்ந்ததறிந்து. ஜனக மகாராஜா தன்னுடைய மகளுக்கு கணவனாக எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்தார். தான் ஒரு பெரிய வில்ல வச்சிருந்து அந்த வில்ல யார் எடுத்து அதுல நாண் ஏத்தி அம்பு பூட்டுகின்றாளோ அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கிறவர்கள்தான் தன் மகளாம் சீதா பிராட்டிக்கு கணவனாக ஆக முடியும் என்று ஜனக மகாராஜா தீர்மானம் பண்ணார். அந்த ஜனக மகாராஜா காண்பிச்ச வில்ல ஒரு க்ஷணத்துல பங்கம் பண்ணி ஒன்ன அழிச்சுட்டு வந்த ராமபிரான் அயோத்திக்கு. அது ஒரு அடையாளம். அது மாத்திரமில்ல, எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மகமலை கொண்டு அங்கு ஆத்ததும் ஓர் அடையாளம். நீயும் சீதா பிராட்டியும், ராமரும் சீதா பிராட்டியுமா அயோத்தியில 12 வருஷ காலம் இருக்கச்சு, ஒவ்வொரு தோட்டத்திலையும் நீங்க எல்லாம் போயிட்டு வருவீங்க, உனக்கு மல்லிப்பூனா ரொம்ப இஷ்டம், அதனால பெருமாள் ராமன் என்ன பண்ணுவார், தானே மல்லிப்பூவை பொறிச்சு அவர் தொடுத்து உன் தலையில வச்சு உன்ன அழகு பார்ப்பேன். இது உங்க ரெண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கிற விஷயம். இது தாமா சீதா பிராட்டி மல்லிகைப்பூ தலையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்கா, அது சீத்தையே தொடுத்ததா இருக்கலாம், இல்ல யாரான சேட்டிகள் தொடுத்ததா இருக்கலாம், வேற ஏதானா கொண்டு கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் இல்ல, ராமரே எடுத்து பறிச்சு தொடுத்து உன் தலையிலையும் வச்சு அழகு பார்த்து உன் மென்ன மென்ன பின்னையும் பின்னையும் பார்த்தேன்னு சொன்னான்னா, இது உங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை என்னிடத்துல சொன்ன ராமர் இப்ப சொல்லு, இது ஒரு ராமருக்கு ராம தூத்துவன் சொல்றதுக்கு ஒரு அடையாளம், ராமர் யாருன்றத உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற அடையாளம் இது என்று சொன்னாலாம், குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம், கலக்கியமாக மனத்தனராய் கைகே சிவரம் வேண்ட மலக்கிய மகமனத்தனாய் மன்னவனும் மராதொழிய. இன்னைக்கு இன்னொன்னு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன் உனக்கு, கைகேசி கலக்கிய மாமனத்தவளாய் கைகேசி வரம் வேண்ட. உண்மையா கைகே தன்னுடைய சொந்த மனசுனால ராமர் காட்டுக்கு போனோம்னு அவ கேட்கல, அவளுடைய மனசு கலக்கப்பட்டது மந்தரையினாலே கலக்கப்பட்டது. அந்த மந்தரையினால கூனி வார்த்தையை கேட்டு கலங்கிய எண்ணத்தவுடைய கைகேசியினால அவளுடைய வரம் காட்டுக்கு போனோன்றது. அதை கேட்டுண்ட வரம் வேண்ட மலக்கிய மகமனத்தனாய் மன்னவனும் மராதொழிப்ப. தசரத சக்கரவர்த்தியும் இதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு பதிலும் சொல்லாத அவர் இருந்திருக்க, ராமரை போன்னு சொல்லல போகாதுன்னு சொல்லல, இது கைகே சொல்றது. இத கேட்டு குலக்குமரா காடுரைய போவென்று விடை கொடுப்ப. அங்கேருந்து வர ராமர் தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுட்டு அம்மாவை பாக்குற, அம்மாவை பார்த்துட்டு அம்மா சொல்றா இப்ப இந்த லோகத்துக்கே இந்த குலத்துக்கே கொழுந்தாக இருந்துட்டு இருக்கிற, நீ காடுரைய போன்னு சொல்லி காட்டுக்கு போன்னு சொல்லச்சே ராமனும் லக்ஷ்மணனுமா நீ இருந்த இடத்துக்கு வந்தாலே அது ஒரு அடையாளம். இப்படி இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு வரச்சு, அதுல ஒரு அடையாளமாக இந்த கணையாழி கொடுத்ததையும் சொல்லி இந்த கணையாழிய கொடுத்திருக்க. நிச்சயமா தெரியறது இந்த அடையாளங்கள்லாம் நீ சொல்றத பார்த்தா நீ ராமதூதன் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்ப ராமர் சௌக்கியமா இருந்து இருக்கேரா, கச்சின்ன தீன சம்பிராந்த காரியேஷு ஜனமுக்கியதி கச்சித் புருஷ காரியாணி குருதே நிருபதே. இது அயோத்தியா காண்டத்துல ஒரு கச்சித் சர்க்கம், இதுல ஒரு கச்சித் சர்க்கம். இது எப்படி இருக்கார் எப்படி இருக்கார் எப்படி இருக்காருன்னு ராமரை பத்தி சொல்ற, இங்க இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள் எல்லாம் சீதா பிராட்டி வாயிலால கேட்கலாம். ஒரு மனைவியை இழந்த கணவன் எப்படி இருக்க இருப்பான்ற ஒரு எண்ணத்தெல்லாம் சொல்லி சொல்ற, எப்படி இருக்கார் எப்படி இருக்கார் ராமர்னு சொல்லி கேக்குற. அதுக்கு ஹனுமார் சொல்ற ராமர் எப்படி இருக்கின்றது. நித்தியம் தியானபரோ ராமஹா நித்தியம் சோகபராயணா நான்ய சிந்தையதே கிஞ்சித்து காமவசம் கதா. எப்ப பார்த்தாலும் உன்னையேதான் நினைச்சிட்டு இருக்க ராமர். கார்த்தால இல்ல, சாயங்காலம் இல்ல, அல்லது இரவு இல்ல, எல்லா சமயத்திலயும் உன்னையேதான் நினைச்சிட்டு இருக்க. அப்படி அவர் உன்னை நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கச்சு, நெய்வதம் சான்ன மசகானு நக்கீட்டான்னு சரி திருப்பானு ராகவா அப்பனையேத்து காத்ராத்து ஸ்வத்கதே நந்தராத்மனா. ஸ்வத்கதேன அந்தராத்மனா, அவருடைய மனசு முழுக்க ஒன்னிடத்திலேயே போச்சு. ஒன்னிடத்திலேயே இருக்கிறதுனால ஈ எறும்பு கொசு எது கடிச்சாலும், எது அவர் சரீரத்துல மேல போய் கடிச்சா கூட, இந்த ஈ கடிக்கிறது ஈ கொசு கடிக்கிறதுன்றதுக்கோசரம் அதை ஓட்டுறது இல்லையா, அது பாட்டுக்கு அப்படி அப்படியே உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா அந்த எண்ணமே இல்ல, அது கடிக்கிறதுன்ற எண்ணமே அவருக்கு இல்ல. அனித்ரஹா சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுரம் வாணியும் வியாகரன் பிரதிபுத்தியதே. அவர் மூச்சுட்டு இருக்கச்சேயும் சரி, தூங்கிட்டே இருக்கச்சே, எப்பவுமே அவருக்கு தூக்கமே கிடையாது. எப்பயான ஒரு தூக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த தூக்கத்தும் போதும் கூட சீதேதி மதுரம் வாணியும் சீதே சீதேன்னு சொல்லி அதையே ஒன்னையே பண்ணாத்தின்னு இருக்கார் ராமர். இப்படிதான் ராமருடைய ஒரு நிலைப்பாடு என்று அனுமார் சொல்றேராம். இந்த வார்த்தைய சீதா பிராட்டி கேட்கிறார். அமிர்தம் விஷசம் பிரக்தம் துவயா வானர பாஷிதம் எச்ச நன்யமனா ராம எச்ச சோக பராயணா. உன்னுடைய வார்த்தை அமிர்தம் மாதிரி இருக்கு என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தையை திடீர்னு போட்டா விஷசம் பிரக்தம் என்பதாக. எது அமிர்தமாக இருந்திருக்கு, எது விஷத்தோட சேர்ந்ததாக இருந்திருக்கு அப்படின்னா, ராமர் என்னையே நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ சொல்றிய, அதை கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கு. கூடவே இன்னொன்னு வார்த்தை சொல்றிய, ராமோ எச்ச சோக பாராயணே. ஒரு சோகத்துல மூழ்கி ராமர் இருக்காருன்னா ராமருக்கு இந்த சோகம் வரலாமான்னு என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்ற வார்த்தை அப்பா என்னதான் சொல்றது, ரொம்ப மனசுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு, ஒரு விதத்துல கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ராமனோட சேரணும்னு எனக்கு ஆசையா இருந்துருக்கு. விதிர்னோ நம்ம சம்ஹாரியா பிராணி நாம் பிளவகோத்தமா பிளவகோத்தமா சௌமித்ரிம் மாஞ்ச ராமஞ்ச வியசனை பச்சமோகிதான். நான் இங்க உட்காந்து அசோகவனத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், ராமர் அங்க பிரசரவணகிரியில உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ராமர் அழறத பார்த்து, ராமர் கஷ்டப்படுறத பார்த்து லக்ஷ்மணரும் கஷ்டப்பட்டு இருக்கேன். இவா ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பார்த்து அந்த சுக்ரீவ மகாராஜா எல்லாம் மொத்த பேரும் அவள் எல்லாமும் கஷ்டப்படுறா. இப்படி எல்லாருக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் என்னவா இருக்கணும்னா விதிதான் இருக்கணுமே தவிர வேற ஒரு காரணமா இருக்க தெரியல. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இங்க வந்திருக்க, இப்படிப்பட்டவர் வந்திருக்கு, நீ எனக்கு இந்த சமாச்சாரத்தை சொல்லச்சு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நான் எப்ப ராமனை பார்க்க போறேன், எப்ப ராமனை பார்க்க போறேன்னு எனக்கு இருந்திருக்கு. ராட்சசானாம் வதம் கிருத்வா சூதயித்வா ச ராவணம் லங்காம் உன்மதிதாம் கிருத்வா கதா திரக்ஷதி மாம் பதிஹி கதா திரட்சதி மாம் பத்திகி. என்ன ராமர் எப்ப பார்க்க போறேன், இப்ப சாதாரணமா பார்க்க முடியுமா. இலங்கை பாழாளாக படைபெறுதானுக்குன்னு மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார், இப்படி லங்கையெல்லாம் வீழ்த்தி ராவண வதம் பண்ண பிற்பாடுதானே என்ன பார்க்க முடியும், அவ்வளவு சுலபமா என்ன பார்க்க முடியுமா, எப்ப பார்க்க போறேன்னு தெரியலையேன்னு வேதனையோட சொல்றாரு. அயம் சம்வத்சர காலா தாவத்தி மம ஜீவிதம் ஆயிடுத்து. இப்ப ஒரு வருஷ காலம் தான் எனக்கு ஜீவனமே, இதுல பத்து மாசம் ஆயிடுத்து, இன்னும் ரெண்டே ரெண்டு மாசம் தான் பாக்கி இருந்திருக்கு. இந்த ரெண்டு இதுல இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள ராமர் வராத போயிட்டே இருந்தாக்க என்னுடைய பிராணம் இந்த சரீரத்துல இருக்காது, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. ஆகையால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கால் ராவணன் திருப்பி கொடுத்துருவானோன்னு நினைச்சோம்னாக்கா, இங்க விபீஷணனுடைய பொண்ணு கலான்னு ஒத்தி போயிரு அவளுக்கு. அந்த கலான்ற என்னண்ட வந்து சொன்னா, விபீஷணனுடைய பொண்ணு சொன்னா, இது ராவணன் இடத்துல எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டா, எவ்வளவு பெரியவாள்லாம் சொல்லி பார்த்தா, யார் சொன்ன வார்த்தையும் அவன் கேட்கல என்று சொன்னான். கட்டாயம் கொண்டு கொடுத்துடு, தயவு செஞ்சு இவன் வச்சுட்டான், இவனை வச்சிருந்த இந்த சீதா பிராட்டிய லங்கையில வச்சுட்டேனா அனர்த்தம் தான் வரும், உனக்கு மாத்திரம் இல்ல ராட்சச கூட்டங்களுக்கு அனர்த்தம் வந்துடும் சொல்ற, அவ வார்த்தையும் கேட்கலன்னு சொன்னதுனால ஒரு காலம் ராவணன் என்ன கொண்டு போய் கொடுக்க மாட்டான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் என் மனசுல படுறது, அந்தராத்மா ஹிமே சுத்தா தஸ்மேஷ்ட பகவோ குணாகா, ராமனிடத்துல இருக்கிற உத்தமமான குணங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியுது, எப்படியோ ஒரு பிரகாரம் என்ன ராமன் ஆயிச்சும் போவேன்னு தெரியுது, எப்ப போவேறு என்ன பண்ணுவேன் தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ ஹனுமார் சொல்றேரா, நான் இப்பவே நான் உன்னை கொண்டு விட்டுறேன், நீ என்னத்துக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொல்லி, இப்பயே கொண்டு விட்டுருவியா, எப்படி கொண்டு விட்டுருவோ, என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு கூட்டுறேன், துவாந்தோ பிருஷ்டகதாம் கிருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம் சக்திரஸ்திஹிமே ஓடும் லங்காம் அபி ராவணாம். உன்னை தூக்கறதுக்கு என்ன லங்கையே என்னால தூக்கிப் போக முடியும், ராவணனோட என்ன இருக்கிற லங்கையே கூட பேத்தும் போற அளவு எனக்கு சாமர்த்தியம் வருதுன்றிருக்கு, நீ என் முதுகுல ஏறிக்கோ, ஏறிண்டாக்க நான் ஒரே கணம் கொண்டு போய் ராமனிடத்துல உன்னை கொண்டு விட்டுறேன்னு சொன்னாள். இந்த ஹனுமார் சொன்ன வார்த்தையை கேட்கிறாளாம் சீதா பிராட்டி. இப்படி ஏற இறங்க ஹனுமார பாக்குறா, பார்த்துட்டு சிரிச்சாளாம். என்ன சொல்றீங்கன்னா, ஹனுமன் தூர மத்தானம் கதம் மாம் நேதுமிச்சதி ததேவ கலுதே மன்யே கபித்வம் ஹரியோ தபா, உன் குரங்கு புத்திய காண்பிச்சுட்டிய, இது என்ன குரங்கு புத்தி, நீ இவ்வளவு உண்டு இருந்துட்டு இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை நீ தாண்டி போவேன்னு சொல்றியா, இது எப்படி போவேன்னு தெரியல, அதுதான் ஒரு முதல் குரங்கு புத்தி. அது மாத்திரம் இல்ல, என்னை எப்படி தூக்கிட்டு போவேன், நீ ஒத்தம் போறதே கஷ்டம், என்னையும் தூக்கி போவேன்னு சொல்ற, என்ன சிந்தையாமாத லக்ஷ்மிவான் நவம் பரிபவம் கிருதம். இந்த சீதையனுடைய வார்த்தைய கேட்டுட்டு ஹனுமார் நினைச்சிட்டனா, அப்பா இத்தனை நாள் இல்லாத ஒரு பரிபவம் நமக்கு வந்துடுத்தே என்பதாக. என்ன புது பரிபவம்னா, தன்னை பார்த்து உன்னால முடியுமான்னு ஒண்ணு கேக்குறாள், இதுதான் சொன்ன. என்னை பார்த்து உனக்கு தெரியாதா, வைணதேயனுக்கு கருத்மானுக்கு என்ன உண்டோ அவ்வளவு பராக்கிரமம் உண்டு, ஒரே கணத்துல உன்னை கொண்டு விட்டுருவேன்னு கிடுகிடுகிடுகிடுன்னு வளர்ந்து பெரிய தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கிறேனான். அதை பார்த்த பிற்பாடு சீதா பிராட்டி சொல்ற, நான் மூணு காரணங்கள்னால உன் பின்னாடி நான் வரல. ஒரு காரணம் என்ன என்று கேட்டா, நீ இவ்வளவு வேகத்துல போகச்சு எங்கன்னா நடுவுல நாட்கள் விழுந்துட்டேன்னாக்க, இந்த சமுத்திரத்துல விழுந்தா நீ இவ்வளவு நாள் பண்ண காரியம் மொத்தம் வேகமா போயிடும். ரெண்டாவது பரபுருஷன், கணவன் தவிர வேற ஒரு புருஷனோட ஒரு சம்பந்தம்ன்றது சர்வாத்மனா பதிவிரதர்களுக்கு கூடாது. உன்னோட ஏறி வந்தேன்னாக்க அது ஒரு பரபுருஷ ஸ்பர்சன்றது வந்துடுறதுன்னா. அப்போ அவளே பதில் சொல்றா, ராவணன் தூக்கி வந்தானே அப்ப என்னாச்சு என்று கேட்காத. ராவணன் தூக்கி வரச்சே வால்மீகியினுடைய பிரகாரத்துக்கு ராவணன் எல்லாரும் சொல்லின்ற சீதா பிராட்டி இருந்த பூமியோட பேத்துட்டு போனா ராவணன் தொடல அப்படி இப்படின்னு எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. அந்த இடத்துலயே சொல்லச்சு, அரண்யகாண்டத்திலேயே அவர் தூக்கி போச்சு, ஒரு கைய அவளுடைய தொட பாகத்துல வச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு கைய அவளுடைய தோளுண்ட வச்சு கழுத்துண்ட வச்சு அப்படியே அழகா தூக்கிட்டு போனான்னு தான் அவர் சொல்லியிருக்க. அகையால ஏன்னா அது அதை எடுத்துண்டா, அப்ப அந்த மாதிரி அவன் தொட்டு தூக்கிட்டு போனான்றத ஒத்துண்டாதான் இங்க சீதா பிராட்டி சொல்ற வார்த்தைக்கு சமாதானத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும். இங்க சீதா பிராட்டி சொல்ற, ராவணன் தூக்கி போன்றது இச்சையா இல்ல அனிச்சையா, தான் விரும்பி போல, அவனை பலாத்கரிச்சு தூக்கி போனான் சீதா திராட்டி. ஆனா இப்ப நான் ஹனுமான் முதுகுல ஏறிண்டனாக்க நான் விரும்பி போனதா ஆகும். விரும்பி போறதுதான் தோஷமே தவிர, ஒருத்த பலாத்கரிச்சு ஒருத்த இது கஷ்டப்படுத்தி அவனை தூக்கி போனா அதனால எனக்கு பாப்பம் கிடையாது. பதிவிரத்தையா இருந்தது இது ரெண்டும் கூட போட்டோம். மூணாவது ஒரு விஷயம், ராமனுக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது. ராவணுடைய மனைவிய தூக்கி போயிட்டான், ராவணன் தூக்கி போயிட்டான். ராவணன் தூக்கி போனதுனால அந்த தன்னுடைய மனைவியை கூட இட்சாகு வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா குமாரன் மீட்பதற்கு சாமர்த்தியம் இல்ல, ஒரு குரங்கு மீட்டு வந்து கொடுத்ததுன்ற பேரு ராமருக்கு வரக்கூடாது. ஆகையால நான் வேணும், நான் ராமர் இங்க வரணும்னா இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த இலங்கைய ராவண வதம் பண்ணி இலங்கை பாழாளாக செய்து அவர் என்னை அழைச்சிட்டு போனேன்னாக்க அதுதான் தத்தஸ்ய சதிருஷம் பவேத்து, அவருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், அவருக்கு அதுதான் ஸ்ரேயஸ உண்டு பண்ணக்கூடியது. ஆகையால நான் சொல்றேன், பிரார்த்தனை பண்றேன் நானு, வாச்சா தர்மம் அவாப்னுகி, நீ போய் ராமனிடத்துல போய் சொல்லு, ராமர் இங்க வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து என்ன அழைச்சிட்டு போகட்டும் என்று சொல்ற. நாகம் ஸ்பிரஷ்டம் ஸ்வதோ காத்திரம் இச்சேயம் நரோத்தமா யதகம் காத்திர சம்ஸ்பர்ஷம் ராவணஸ்ய கதா பலாத் அனீஷா கிங்கரிஷ்யாமி விநாதா விவசாசதி யதி ரஹமோ தசக்ரீவம் இஹஹத்வாத ராட்சசம் மாமிதோ கிருஷ்ய கச்சேத தத்தஸ்ய சதிருஷம் பவேத். ஸ்ருதாஶ்ச த்ருஷ்டா ஹி மயா பராக்ரமா மஹாத்மனஹ தஸ்ய ரணாவமர்த்தினஹ ந தேவ கந்தர்வ புஜங்க ராட்சஸ பவந்தி ராமேண சமாஹி சம்யுகே. எனக்கு நிச்சயம் இருந்திருக்கு ராமனுடைய பராக்கிரமத்தை பத்தி. எப்பேற்பட்டது ராமனுடைய பராக்கிரமம் என்பதில், அந்த ராமனுடைய பராக்கிரமத்துல எந்த தேவதைகளையும் ராமனுக்கு எதிரே எந்த தேவதைகளால கூட நிக்க முடியாது, எந்த ராட்சசாலையாலையும் நிக்க முடியாது, எந்த அரசர்களாலையும் நிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஆகையால கட்டாயம் ராமனிடத்துல போய் இந்த சமாச்சாரத்தை சொன்னையானாக்கா ராவணனை வதம் பண்ணி இலங்கைய பாழாக செய்து என்ன அழைச்சிட்டு போவார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் நீ எனக்கு பண்ண வேண்டிய உபகாரம், முதுகுல நான் ஏறிண்டு நான் இப்ப வரமாட்டேன் என்று சீதா பிராட்டி ஹனுமாரிடத்துல சொல்றாள். சிராய ராமம் பிரதி சோக கருஷதாம் குருஷ்வமாம் வானரவீர ஹர்ஷிதாம். ஹே கபிசிரேஷ்டா, ஒரே ஒரு விஷயத்தை நீ சொல்லு, இங்கேந்து சீக்கிரமா போய் ராமனிடத்துல சொல்லி எவ்வளவு சீக்கிரமா அவரால் இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னோட ராமரோட என்ன சேர்த்து வச்சேனாக்க இது பெரிய உபகாரமாக இருக்கும்னு ஹனுமாரிடத்துல சீதா பிராட்டி சொல்றா. மகா பதிவிரத்தையாக இருந்திருக்கிற அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, திருஜட்ட சொல்ற மாதிரி சீதா பிராட்டியினிடத்திலேயே நாம சரணாகதி பண்ணி நம்மளை உய்விக்கணும் சீதா பிராட்டி என்று பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமா இருக்கிறது. ஒண்ணு ஹனுமாருடைய அனுகிரகமும் நமக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகேஷா கோபிராமணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.